నమస్కారం. శ్రీమదే రామానుజాయ నమః. శ్రీమదే నిగమాంత మహాదేశికాయ నమః. ఉత్తరవీణ కేరియ కోట కాల్కట్టిల్ మే వెంటెండ్ర పంజ సయనతిన్ మేలేరి குத்துவீர கேரிய கோட்டு கால்பட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தல பூங்குழல் நாப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் நிறமாய் கொத்தலர் பூங்குழல் நாப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் மைதடம் வன்னினாய் நீ உண்மணி எத்தனை போதும் தொயையொட்டாய்கான் மைதடம் கண்ணினாய் நீ உண்மணி எத்தனை போதும் தொயில்கிழமொட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிபட்ட கீழாயார் தத்துவமன்று தகவேலோரும்பாமார் எத்தனை ஏழோ பிரிபட்ட கீழாயார் தத்துவமன்று தகவேலோ எம்பாவார் Thank you.